காலை வெளிச்சம். லேவியராகமம் அதிகாரம் 26. விக்கிரகங்களுக்கு இல்லை என்று சொல்லுங்கள். பாகம் 1. லேவியராகமம் 26 மிக தீவிரமான விதத்தில் தொடங்குகிறது. யாவே ஆசீர்வாதங்கள் மற்றும் எச்சரிக்கைகளை பற்றி பேசுவதற்கு முன்பாகவே அவர் பிரச்சனையின் ஆணிவேரிலிருந்து ஆரம்பிக்கிறார். அதுதான் ஆராதனை. இஸ்ரேலர் தங்களுக்கு விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்ந்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருக்குமாறு அவர் கட்டளையிடுகிறார். இது சிலைகளை பற்றிய ஒரு சாதாரண வாக்கியம் மட்டுமல்ல. தனது தேசம் தன்னை சுற்றியுள்ள மற்ற தேசங்களைப் போல மாறிவிடக்கூடாது என்று யாவே சொல்கிறார். அவர் கொடுக்கும் தேசம் வாழ்வதற்கும் விவசாயம் செய்வதற்குமானது மட்டுமல்ல, அது அவருடைய நாமம் மகிமைப்படுத்தப்பட வேண்டிய இடம். எனவே அவர் மிக தெளிவாக சொல்கிறார், கானானிய மத கலாச்சாரத்தை யாவேயின் தேசத்திற்குள் கொண்டு வர வேண்டாம். இதனால்தான் இஸ்ரேலர் கானானில் குடியேறுவதற்கு முன்பே தேவன் இந்த கட்டளையை கொடுத்தார். அங்கு வாழ்ந்த மக்கள் துல்லியமாக இந்த பொருட்களை மையமாக கொண்ட ஒரு மதத்தை கொண்டிருந்தார்கள். செதுக்கப்பட்ட சிலைகள், தூண்கள் மற்றும் சித்தரிக்கப்பட்ட கற்கள் என்று யாவே பட்டியலிடும் பொழுது அந்த தேசத்தின் மலைகளிலும் நகரங்களிலும் ஏற்கனவே வேரூன்றி இருந்த ஒட்டுமொத்த பாகால் வழிபாடு முறையையும் அவர் தடுத்து நிறுத்துகிறார். இஸ்ரேலர் ஒரு வெறுமையான தேசத்திற்குள் நுழைய போவதில்லை. இஸ்ரேலை விட பெரியதும் வலிமையானதுமான தேசங்கள் இருந்ததாக வேதம் கூறுகிறது. அவை பெரும்பாலும் 7 மக்களாக பட்டியலிடப்படுகின்றன. ஏத்தியர், கிர்காசியர், ஏமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர் மற்றும் எபூசியர். இவர்கள் கோவில்கள், பூசாரிகள், பலிப்பீடங்கள் மற்றும் உள்ளூர் தெய்வங்களை கொண்ட ஒழுங்கமைக்கப்பட்ட நகர மக்களாக இருந்தனர். அவர்களின் வழிபாடு தனிப்பட்டதோ அல்லது மறைவானதோ அல்ல, அது அந்த இடத்தின் புவியியல் அமைப்பிலேயே கட்டமைக்கப்பட்டிருந்தது. மலைகளின் மேடைகள், மரங்களின் அடியில் புனித இடங்கள் மற்றும் தரையில் நடப்பட்ட கல் தூண்கள் என எங்கும் நிறைந்திருந்தது. அந்த வழிபாட்டின் பல பொதுவான அம்சங்களை வேதம் விவரிக்கிறது. அதில் ஒன்று மேடை. இது மக்கள் பலிகளை செலுத்தவும் செழிப்பையும் பாதுகாப்பையும் வேண்டிக் கொள்வதற்கும் கூட ஒரு உயர்ந்த வழிபாட்டு தலம். இன்னொன்று புனித தூண் அல்லது நிற்கும் கல். இது வழிபாட்டிற்கான அடையாளமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு செங்குத்தான கல்லாகும். இஸ்ரேலர் அந்த முறைகளை பின்பற்றிய பிறகு அந்த வழிபாட்டு தலங்கள் எவ்வளவு பரவலாக மாறின என்பதை காட்ட ஒவ்வொரு உயர்ந்த மலையின் மீதும் பச்சையான ஒவ்வொரு மரத்தின் கீழும் போன்ற வார்த்தைகளில் யாவே பின்னர் இஸ்ரேலின் பாவத்தை விவரிக்கிறார். தூண்களோடு கூட அஷேரா வழிபாட்டுடன் தொடர்புடைய புனித மரங்கள் அல்லது மர தூண்களும் இருந்தது. இவையும் பெரும்பாலும் மேடைகளுடன் இணைக்கப்பட்டிருந்தது. மேலும் செதுக்கப்பட்ட சிலைகளும் இருந்தது. தெய்வங்களை குறிக்கும் பௌதிக பொருட்கள் புனிதமாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் கருதப்பட்டது. அந்த தேசங்களின் பழக்க வழக்கங்கள் அவர்களை தீட்டுப்படுத்தின என்றும் தேசத்தையே தீட்டுப்படுத்தின என்றும் யாவே கூறுகிறார். சில தேசங்கள் தங்கள் வழிபாட்டின் ஒரு பகுதியாக தங்கள் பிள்ளைகளை நெருப்பிலிட்டு எரித்தது என்று மிக கடுமையான எச்சரிக்கையும் உபாகமத்தில் உள்ளது. எனவே லேவியராகமம் 26 யாவேவின் கட்டளை ஏதோ தற்செயலானது அல்ல, அது ஒரு பாதுகாப்பு. மனசாட்சி, குடும்பம் மற்றும் பரிசுத்தத்தை அழிக்கும் ஒரு வழிபாடு கலாச்சாரத்திலிருந்து அவர் இஸ்ரேலை பாதுகாக்கிறார். அந்த வார்த்தைகளை மீண்டும் கவனியுங்கள். விக்கிரகங்களை வணங்க வேண்டாம் என்று மட்டும் யாவே சொல்லவில்லை. அவற்றை வணங்குவதற்காக உங்கள் தேசத்தில் அவற்றை நிறுத்த வேண்டாம் என்று அவர் கூறுகிறார். அது மிகவும் முக்கியமானது. தேசமே விக்கிரகங்களின் வரைபடமாக மாறிவிடாமல் யாவே பாதுகாக்கிறார் என்பதை இது குறிக்கிறது. புறஜாதி வழிபாடு என்பது மனதில் உள்ள ஒரு எண்ணம் மட்டுமல்ல, அது ஒரு நிலப்பரப்பாக மாறுகிறது. குறிப்பிட்ட இடங்களில் உள்ள கோவில்கள், கண்களை பழக்கப்படுத்தும் பொருட்கள், இதயத்தை வடிவமைக்கும் பழக்க வழக்கங்கள் என அது மாறுகிறது. தேசத்தில் எது நிற்கிறதோ அது விரைவில் இதயத்திலும் நிற்கும் என்பதை யாவே அறிவார். எனவே அந்த பொருட்களிலிருந்து தேசத்தை சுத்தமாக வைக்குமாறு அவர் இஸ்ரேலுக்கு கட்டளையிடுகிறார். இஸ்ரேல் கீழ்ப்படிந்ததா? ஒட்டுமொத்த நிகழ்வும் வேதனையானது. இஸ்ரேல் பெரும்பாலும் கீழ்ப்படியவில்லை. அவ்வப்போது மனம் திரும்புதலும் சீர்திருத்தல்களும் இருந்தது. ஆனால் மீண்டும் மீண்டும் வீழ்ச்சிகளே அதிகம். யோசுவாவின் சந்ததி கடந்த சென்ற பிறகு அடுத்த சந்ததி யாவைவை உறுதியாக பற்றி கொள்ளவில்லை என்று நியாயாதிபதிகள் புத்தகம் கூறுகிறது. அவர்கள் பாகால்களையும் உள்ளூர் தெய்வங்களையும் நாடினார்கள். கானானுக்குள் நுழைந்த மிக குறுகிய காலத்திலேயே விக்கிரக ஆராதனை தொடங்கியது என்பதை இது குறிக்கிறது. உண்மையுள்ள முதல் சந்ததி இறந்த உடனேயே இது நடந்தது. நியாயாதிபதிகள் புத்தகம் இதற்கு மிக தெளிவான ஒரு ஆரம்ப கால உதாரணத்தை தருகிறது. மீகா ஒரு செதுக்கப்பட்ட சிலையை உருவாக்கி தனது சொந்த வழிபாட்டு முறையை அமைத்தான். பின்னர் தான் கோத்திரம் அந்த சிலைகளை எடுத்து தங்கள் எல்லைகளுக்குள் நிறுவியது. ஆரம்பத்தில் இருந்தே லேவியராகமம் 26 எச்சரிக்கை உண்மையானது. மற்ற தேசங்களின் பொருட்கள் கவர்ச்சிகரமானவையாக மாறியது. இஸ்ரேல் அவற்றை பின்பற்ற தொடங்கியது. இஸ்ரேல் பின்னர் ஒரு ராஜ்யமாக மாறிய போதும் இந்த பிரச்சனை மறையவில்லை. வடராஜ்யத்தில் எரோபெயாம் பெத்லேலும் தானிலும் பொற்கன்று குட்டிகளை நிறுவி மக்களை தவறான வழிபாட்டிற்குள் இழுத்தான். தென் ராஜ்யத்தில் சாலமோனின் இதயம் மற்ற தேசங்களால் ஈர்க்கப்பட்டதால் எருசலேமுக்கு அருகிலுள்ள ஒரு மலையில் காமோஷ் மற்றும் மோலோக் போன்ற அந்நிய தெய்வங்களுக்காக மேடைகளை கட்டினான். இன்னும் பிற்காலத்தில் மனாசே இன்னும் ஒரு படி மேலே சென்று யாவேவின் ஆலயத்திற்குள்ளேயே விக்கிரக வழிபாட்டு பொருட்களை வைத்து தேசத்தை ஆவிக்குரிய இருளால் நிரப்பினான். வடராஜ்யம் ஏன் வீழ்ச்சி அடைந்தது என்பதற்கான தீர்க்க தரிசன சுருக்கத்தை வேதம் பின்னர் தருகிறது. அவர்கள் அந்நிய தெய்வங்களுக்கு பயந்து புறஜாதிகளை பின்பற்றி புனித தூண்களையும் அஷேரா பொருட்களையும் நிறுவி விக்கிரகங்களை சேவித்தார்கள். எனவே லேவியராகமம் 26 என்பது ஒரு முன் எச்சரிக்கை மட்டுமல்ல, இஸ்ரேலின் பிற்கால வேதனைக்கான விளக்கமாகவும் அது அமைகிறது. சீர்திருத்தங்கள் வந்த போதும் போராட்டம் நீண்டதாக இருந்தது. எசேக்கியா சீர்கெட்ட வழிபாட்டை அகற்றி மக்களை திரும்ப அழைக்க பாடுபட்டார். பின்னர் யோசியா மேடைகளை இடித்து தூண்களை உடைத்து அஷேரா விக்கிரகங்களை வெட்டி வீழ்த்தினான். தடை செய்யப்பட்ட அந்த பொருட்கள் அரிதானவை அல்ல என்பதை இந்த சீர்திருத்தங்கள் நிரூபிக்கின்றது. அவை பரவலாக பரவியிருந்தது. ஆயினும் வலுவான சீர்திருத்தங்கள் கூட தேசத்தின் இதயத்தை நிரந்தரமாக குணப்படுத்தவில்லை. விக்கிரக வழிகளில் விழுவது இழப்பை சந்திப்பது, கதறுவது இரக்கத்தை பெறுவது, பின்னர் மீண்டும் விலகி செல்வது என்ற பாணியே தொடர்ந்தது. இஸ்ரேல் இவற்றையெல்லாம் எங்கே கற்றுக்கொண்டது? வேதம் நேரடியாக பதிலளிக்கிறது. இந்த ஜாதிகள் தங்கள் தேவர்களை சேவித்தது எப்படி? நானும் அப்படியே செய்வேன் என்று கேட்க வேண்டாம் என்று யாவே இஸ்ரேலை எச்சரித்தார். ஆனால் இஸ்ரேல் அதை செய்தது. தங்களை சுற்றி இருந்த மக்களின் தெய்வங்களை அவர்கள் பின்பற்றினார்கள் என்று நியாயாதிபதிகள் புத்தகம் கூறுகிறது. அவர்கள் புறஜாதிகளைப் போல செயல்பட்டு அவர்களின் பழக்க வழக்கங்களை கடைபிடித்தார்கள் என்று பிற்கால வரலாறுகள் கூறுகின்றது. இஸ்ரேல் கானானியர்களை பின்பற்றியது மட்டுமல்லாமல் நியாயாதிபதிகள் புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சீதோனியர்கள், மோவாபியர்கள், அம்மோனியர்கள் மற்றும் பிறரையும் காப்பியடித்தது. பின்னர் வெளியிலிருந்து வந்த அதிகாரங்களும் நெருக்கடியை கொடுத்தது. இரண்டாம் ஆலய காலத்தில் ஆலய பகுதிக்குள்ளேயே பாகால் வழிபாடு திணிக்கப்பட்ட ஒரு நெருக்கடி கூட ஏற்பட்டது. யாவே முதலிடத்தில் வைக்கப்படாத போது அந்நிய வழிபாட்டு முறைகள் விரைவாக உள்ளே நுழைகின்றன என்ற பாடம் எல்லா காலத்திலும் மாறாமல் இருக்கிறது. இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் உடன்படிக்கையை மீறியதால் நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்ட தண்டனைகளை அவர்கள் பெற்றார்கள். லேவியராகமம் 26 அந்த நிலைகளை விவரிக்கிறது. பயம், இழப்பு, தோல்வி, சிதறடிக்கப்படுதல் மற்றும் மக்கள் அகற்றப்படும் பொழுது நிலம் தன் ஓய்வு நாட்களை அனுபவித்தல் போன்றவை. நாடு கடத்தப்பட்ட வேதனையை தாண்டி மிக வருத்தமான இழப்பு ஆவிக்குரியதாகும். மேசியா வந்தபோது சிலர் விசுவாசித்து அவருடைய சீடர்களாக மாறியிருந்தாலும் இஸ்ரேல் ஒரு தேசமாக அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. மேசியாவின் முன்னிலையில் அவர்களுக்கு ஒரு அனுக்கிரக வருஷம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் தலைவர்கள் அவரை நிராகரித்தார்கள். அந்த தருணத்தில் பெற்றிருக்க வேண்டியதை தேசம் தவறிவிட்டது. யாவே இஸ்ரேலை நேசிப்பதை நிறுத்திவிட்டார் என்று இதற்கு அர்த்தமல்ல. கீழ்படியாமைக்கு உண்மையான விளைவுகள் உண்டு என்பதையும் விக்கிரக ஆராதனை ஒருபோதும் சிறியது அல்ல என்பதையும் இது குறிக்கிறது. இப்போது அதே எச்சரிக்கை நம்மிடமும் பேசுகிறது. இன்றைய விக்கிரகங்கள் எப்போதும் கல்லால் செதுக்கப்பட்டவையாக இருக்காது. ஆனால் இதயத்தில் யாவேவுக்குரிய முதலிடத்தை பிடிக்கும் எதுவும் விக்கிரகமாக மாறுகிறது. பணத்தின் மீது ஆசை, அந்தஸ்துக்கான பசி, இரகசிய பாவம், பெருமை, மனிதர்களுக்கு பயப்படுதல், ஜீவனுள்ள கீழ்ப்படிதலுக்கு பதிலாக அமையும் மத பாரம்பரியமும் ஆகியவையும் இதில் அடங்கும். லேவியராகமம் 26 நம் வாழ்க்கை எங்கே தொடங்க வேண்டுமோ அங்கே தொடங்குகிறது. யாவே மட்டுமே வழிபடப்பட வேண்டும். பொய்யான எதுவும் நம் தேசத்தில், அதாவது நம் வாழ்க்கை, வீடு, மனம் மற்றும் ஆராதனை ஆகிய இடங்களில் நடப்படக்கூடாது. நாளை நாம் இதை இன்னும் ஆழமாக பார்ப்போம். விக்கிரகங்கள் நமக்குள் எப்படி அமைதியாக வளர்கின்றன, அவற்றை அகற்றும்படி யாவே எப்படி நம்மை அழைக்கிறார் மற்றும் புதிய சிருஷ்டியின் இதயங்கள் அவருக்கு முன்பாக எப்படி சுத்தமாக இருக்கின்றது என்பதை பற்றி படிப்போம். கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.